ஜனாதிபதி ஜனங்க எந்த அளவுக்கு நம்புறாங்க, இவர் மஸ்ஜிதுன்னு சொன்னார். இவங்க இடத்துல உள்ளத்துல போனாரு சார், அறிவிச்சு கொடுக்குறான். Thank you.

காரணம் என்ன?

நம்ம இந்த வேலையை